கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். கனிமொழியே என்னை கொன்று போகிறாய், கடைவிழியா என்னை தின்று போகிறாய். இதயம் உடைத்து என்னை வாடச் சொல்கிறாய், இமைகள் பறித்து என்னை தூங்கச் சொல்கிறாய், ஒரு பாதை கண்ணில் காதல் செய்கிறாய், மறுபாதை கண்ணில் ஊடல் செய்கிறாய். நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா, அடி பற்றி எறியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா. நான் எட்டு திக்கும் அலைகிறேன், நீ இல்லை என்று போவதா, அடி பற்றி எறியும் காட்டிலே நான் பட்டாம்பூச்சி ஆவதா. என்னை தின்று போகிறாய், இதயம் ஒடித்து